மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க, மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. மனிதர் நம்மை மீட்க மேன்மையாவும் துறந்தார், மனிதர் நம்மை மீட்க மேன்மையாவும் துறந்தார். மகிழ்ச்சியின் பண்டிகையை ஆனந்தமாய் கொண்டாடுவோம், மகிழ்ச்சியின் பண்டிகையை ஆனந்தமாய் கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க, மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. பசியை போக்கி நன்மையால் நிரப்பிடவே, வேலவானை ஆசனம் விட்டு தள்ளிவிடவே. பசியை போக்கி நன்மையால் நிரப்பிடவே, வேலவானை ஆசனம் விட்டு தள்ளிவிடவே. தாழ்வில் உள்ள நம்மையே உயர்த்திட வந்தாரே, தரணியின் பாவம் போக்க தாழ்த்தினாரே தன்னையே. மேளத்தோடு பாட்டுப்பாடி ஆட்டமாடு, டுண்டும் டுண்டும் மேளத்தோடு பாட்டுப்பாடி ஆட்டமாடு. மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க, மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. பகைமை நீங்கி அன்பினாலே ஒன்றாய் இணைவோம், பாலன் பிறந்த நோக்கம் தன்னை வாழ்வில் காட்டுவோம். பகைமை நீங்கி அன்பினாலே ஒன்றாய் இணைவோம், பாலன் பிறந்த நோக்கம் தன்னை வாழ்வில் காட்டுவோம். பரிசுத்தம் பெற்றிடாத ஆன்மாக்கள் அழியாமல் பாலன் பிறந்த நல்ல செய்தி பாருங்கும் கூறுவோம். மேளத்தோடு பாட்டுப்பாடி கூறிடுவோம், டுண்டும் டுண்டும் மேளத்தோடு பாட்டுப்பாடி கூறிடுவோம். மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க, மெசியதா பிறந்தாச்சு மானிடரே மகிழ்ந்திடுங்க. மனிதர் நம்மை மீட்க மேன்மையாவும் துறந்தார், மனிதர் நம்மை மீட்க மேன்மையாவும் துறந்தார். மகிழ்ச்சியின் பண்டிகையை ஆனந்தமாய் கொண்டாடுவோம், மகிழ்ச்சியின் பண்டிகையை ஆனந்தமாய் கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ், ஓ ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ்.